यस्य वाक्पूर्तिपर्यन्ता यतिराजसरस्वती तस्मै वेदान्तगुरवे भूयो भूयो नमो नमः। विशुद्धविज्ञानघनस्वरूपम् विज्ञानविश्राणनबद्धदीक्षम् तया निधिम् देहभृताम् शरण्यम् एवम् हयग्रीवमहम् प्रपद्ये। अशङ्खचक्रलाञ्छनस्तदुद्धपुण्ड्रमण्डितः कण्ठलग्नसत्तुलस्यनर्घपद्ममालिकः पितान्तरीयसूत्तरीययज्ञसूत्रशोभितः ममाविरस्तु महनसे गुरुः स वेङ्कटेश्वरः। ओळुनाम् गोपालविंशतिले சுவாமியினுடைய கிருஷ்ணானுபவத்தை சேவித்துக் கொண்டிருக்கின்றோம். சுவாமி தேசிகன் அந்த கிருஷ்ணனிடத்திலே பரமப்பிரீத்தியோடு கூட அவரை மானசிகமாக சாட்சாத்கரித்து தான் அனுபவித்தவாறே இந்த ஸ்தோத்திரத்தை பண்ணுகின்றார். இதற்கு முன்பு நிகடேஷு நிஷாமயாமி என்கிற ஸ்லோகத்திலே அந்த எம்பெருமானை பக்கத்திலேயே பார்க்கற மாதிரி எனக்கு பிரத்யட்சமா சேவிக்கிற மாதிரி நினைச்சிட்டு அவர் வாஸ்தவமாகவே அந்த மானசீகமாக வரக்கூடிய பிரத்யட்சத்தை பாக்கியமாக வெளிப்படையாகவே அவர் சேவிக்கிற மாதிரி நினைச்சிட்டு அவர் இந்த கண்ணனுக்கு பாத்திருவடியே பிடிச்சு விடணும்னு அவர் பார்க்கிறார். கல்லுலையும் முள்ளிலையும் நடந்து போன திருவடி, அந்த திருவடிக்கு என்ன ஆச்சோன்னு யாரும் சொல்றவா இல்லாத ஒரு நிலையா இருந்துட்டு இருக்க அந்த திருவடிய பிடிச்சு விடணும்னு பாக்கிறார். அந்த மானச பிரத்யத்துல வரச்சே அதுக்கு நேரடியாக நம்ம கையாலெல்லாம் கைங்கரியெல்லாம் பண்ண முடியாது. ஆகையால அந்த திருவடிய பிடிச்சு விடணும்னு பாக்கிறார். அந்த திருவடிக்கு கிடைக்கல, அந்த கையில வரல, அந்த பாதசம் வாகனம் அது மாதிரி பண்ணக்கூடிய ஒரு கைங்கரியம் பிராப்தமாகல. அந்த பாக்கிய கைங்கரியத்துல அவர் ஈடுபடாமல் அதுல பிரவர்த்தி பண்ணி அது நடக்காத போயிட்டதுனால அதுல போய் அவருக்கு அந்த மானசானுபவமும் போயிட்டு, இந்த மானசானுபவமும் போன பிற்பாடு இப்போ அவருடைய நிலைய இந்த ஸ்லோகங்கள்னால, இந்த ஸ்லோகத்தினாலையும் அடுத்த ஸ்லோகத்தினாலையும் சொல்றார். அனிமேஷ நிஷேவணீய மக்ஷணோ அஜஹத்யௌவனமாவிரஸ்து சித்தேஹி கலஹாயித குந்தளங்கலாபைஹி கருணோன்மாதக விப்ரமம் மகோமே. மே சித்தே மகா ஆவிரஸ்து என்று பிரார்த்தனை பண்ணுகிறார். இந்த ஸ்லோகத்தினால என்னுடைய மனசுல ஆவிரஸ்து என்னுடைய சித்தத்துல ஆவிர்பவிக்க வேணும், கொஞ்சம் அந்த விஸ்லேஷம் ஏற்படுறது, அந்த விஸ்லேஷம் தான் தாங்க முடியும். இது சம்ஸ்லேஷத்தை கொடுத்துட்டு விஸ்லேஷம், சம்ஸ்லேஷம் பெருமானோட சேர்க்கை, அந்த சேர்க்கைய கொடுத்துட்டு அது இல்லாத போச்சுன்னு வச்சுக்கோங்கோ, அப்ப படுற சிரமமே தனி சிரமம். எப்பவுமே கிராமத்துல இருந்துட்டு ஒன்னும் ஃபேனோ எதுவும் இல்லாத, ஏசி ஃபேன் எல்லாம் இல்லாம வாசல்ல கட்டில போட்டு தூங்கிட்டு இருக்கவா இருக்காள், அவளுக்கு ஒரு கஷ்டமும், கரண்ட் இருந்தாலும் கரண்ட் இல்லாட்டாலும் எந்த கஷ்டமும் இருந்துட்டு இருக்காது. இவா நகரத்துல வந்து ஏசிய போட்டு ஃபேனை போட்டு உள்ள படுத்துட்டு தூங்கிட்டு இருக்கவளுக்கு அந்த கரண்ட் இல்லாத போயிடுச்சு அப்படின்னாக்கா அப்படியே தப்பிப்பா. அந்த மாதிரி சம்ஸ்லேஷம் இல்லாமல், அதாவது எப்பவுமே ஒரு காலம் சம்ஸ்லேஷம் இல்லாமல் இருந்துருத்தோம்னாக்க விசாரப்பட்டிருக்க மாட்டேன். ஒரு மானச பிரத்யக்ஷத்தை கொடுத்து பகவத் அனுபவத்தை ஏற்படுத்திட்டு அந்த மானச பிரத்யக்ஷமும் இல்லாதபடி ஒரு நிலை ஏற்பட்டுனாக்கா அந்த விஸ்லேஷம் வந்துருத்தோம்னாக்கா அவரால் தாங்கவே முடியலையா சுவாமி தேசிகனால. அந்த நிலைய இந்த ஸ்லோகத்தினால சாதிக்கின்றார். இது எப்படிப்பட்டது அப்படின்றதுக்கு ரொம்ப ஆச்சரியமான ஒரு விஷயம். நச்சசீதா துவயாவீனா நச்சாகம் அபிராகவா முகூர்த்தமபி ஜீவாவகா ஜலான் மத்ஸ்யா விவோத்ரதோ என்று சொல்றார். நச்சசீதா துவயாஹீனா நச்சாகமபி ராகவா, சீதா பிராட்டி சொல்ற சீதைய விட்டு ஒன்னால இருக்க முடியாது, ஒன்ன விட்டு என்னால இருக்க முடியாது, ரெண்டு பேரும் ஏதாவது ஒரு க்ஷணம் ஒரு முகூர்த்த காலம் சீதையை விட்டு ராமர் இருக்க ராமரை விட்டு சீதையை இருப்பாருன்னு சொன்னாக்க அந்த முகூர்த்த காலம் ஜலத்தை விட்டு நீர் இருந்தாக்கா அது பொழைக்குமா? மீன் வந்து ஜலத்திலேருந்து மீன்ல மீன் ஒரு முகூர்த்த காலம் வெளில இருந்ததுன்னா அது பொழைக்குமான்னு பொழைக்காது. அந்த மாதிரி நாம ரெண்டு பேரும் ஒத்தரை விட்டு பிரியாத கூட ஒரு நிலையில இருந்துட்டு இருப்போம். அப்படி பிரியும்படியான ஒரு நிலை வந்துடுத்துனாக்க நம்மளுடைய பிராணதாரணத்துக்கே ஒரு பெரிய சங்கடம் ஏற்படக்கூடியது உள்ள என்று அங்க சீதா பிராட்டி சொல்ற மாதிரி இங்க சுவாமி தேசிகன் அருளி செய்கின்றார். இந்த மானச பிரத்யக்ஷத்தை ஏற்படுத்திட்டு அது இல்லாத நேர் பண்ணேர்னாக்க இந்த மானச பிரத்யக்ஷம் இல்லாத போகும்படியாக பண்ணேர்னாக்க என்னால தரிக்க முடியல, பிராணதாரணமே முடியல என்று சொல்றார். இது இந்த விரகம் பெருமாளை விட்டு பிரியறதுன்றது இந்த பிரிவாற்றலுடைய உச்ச பாவம் என்னன்னு கேட்டாக்க அந்த ஒரு தன்னை ஒரு ஸ்திரீயாக எண்ணி பெண்ணாக இருந்து ஸ்ரீபாவத்தை பண்ணி அதுக்கப்புறமா நாயிக்கா பாவத்தை ஆசிரியச்சு பெருமாளை ஸ்தோத்திரம் பண்றதுன்றது ஆழ்வார்களுடைய ஒரு நிலைப்பாடு. அதே மாதிரியாக தான் இங்கேயும் சுவாமி தேசிகன் நாயிக்கா பாவத்தை ஆசிரியச்சு இங்க இந்த ரெண்டு ஸ்லோகங்களையும் அருளி செய்கிறார் என்று பெரியோர்களுடைய பணிப்பு. சம்பிரேட்சதம் யதுபதிம் யமினோபி நூனம் ஸ்ரீபாவமேவ மனசா விபரம் பபூவு. கண்ணனை பாக்குறாளாம், கண்ணனை பார்த்துட்டு அவனுடைய அழக பார்த்து அங்க இருந்திருக்கிறவ மொத்த பேரும் எல்லா புருஷாலும் அவ நினைக்கிறாளாம் தான் எல்லாரும் அந்த கண்ணனை அனுபவிக்கிறதுக்கு தான் ஒரு தாங்கள்லாம் ஒரு பெண்ணாக இருந்து அனுபவிச்சாக்க என்ன ஆச்சரியமா இருக்கும்னு அவ மொத்த பேரும் நினைக்கிறாளாம். இது திரௌபதியினுடைய அழகில ஈடுபட்டு பெண்கள் எல்லாரும் திரௌபதிய பார்த்து அவ எல்லாரும் தாங்கள்லாம் புருஷனாக இருக்கணும்னு ஆசைப்பட்டா. ஆனா இங்க புருஷால் மொத்த பேரும் கண்ணனுடைய அழகில ஈடுபட்டு கண்ணனை பார்த்த உடனே எல்லாரும் தாங்கள்லாம் ஸ்திரீயா இருந்து அனுபவிக்கணுமேனு ஆசைப்படுறாளாம். அப்படிப்பட்டதாக ஒரு கண்ணனுடைய வடி வழகு எல்லாரையும் பிச்சேறும்படியாக பைத்தியமாக ஆகும்படியாக பண்ணிட்டு அவனுடைய யௌவனத்தை பார்த்து மோகித்து ஸ்ரீபாவத்தை அடைந்து கொஜிதுமதே பலாது காந்தான் தத்வரகம். அது உன்மத்தமான ஒரு அவஸ்தைய அடைய பண்ணுகிறது. பெருமாள் ராமன் சக்கரவர்த்தி திருமகன் சீதா பிராட்டிய காணாமல் தவிக்கிறார். எங்க போன சீதா பிராட்டி எங்க பார்த்தாலும் காணமே காணமேனு தவிக்கிறார். அப்ப தவிக்கச்சே என்ன பண்ற கொஞ்சது வேகாது கொஞ்சது உத்ரமதே பலாது. அந்த சில சமயங்கள்ல அப்படி வேகம் வேகமா போய் இங்க இருக்காரு அங்க இருக்காளா அங்க இருக்காளான்னு போய் தேடுறாராம். சில சமயத்துல சில இடங்கள்ல போறச்சே என்ன பண்றாருன்னா அந்த இந்த செடி கொடிகள்லாம் இருக்க அப்பெல்லாம் தன்னுடைய பலத்தை கொண்டு வேகமா பிச்சு தள்ளி பாக்குறாரா, இது உள்ள மறைஞ்சிருக்காளா அது உள்ள மறைஞ்சிருக்காளான். ஒரு சில இடங்கள்ல பார்த்தவான பைத்தியக்காரர் நாட்டம் அப்படியே அந்த பக்கமும் இந்த பக்கமும் பார்த்து மரல மரல முயச்சுட்டு இருக்கிறான். இதுக்கெல்லாம் காரணம் என்ன? அவளுடைய விசலேஷம். நான் ரொம்ப விரும்புறவளாக இருந்திருக்க சக்கரவர்த்தி திருமகனுக்கு மிகவும் பிரீத்தி பாத்திரமாக இருந்திருக்கிற சீதா பிராட்டியினுடைய விசலேஷம் இருக்க இவர் இப்படிப்பட்ட பாடுபடுத்துறது, அப்படி உன்மத்தமான அவஸ்தைய ஏற்படுத்துறது. இது புருஷாளுக்கு மாத்திரமில்ல, இது ஸ்திரீகளுக்கும் இப்படிப்பட்ட நிலைன்றது ஏற்படுறது. ஆகச்சத்துவம் விஷா அது எப்படி பண்றதுன்னா, கோபிகள்லாம் கண்ணனோட ராசக்கிரீட பண்றா. ராசக்கிரீட பண்ணின பிறகு பார்த்தோம்னா திடீர்னு கண்ணன் காணாத போயிடுறான். அந்த காணாத போயிட்ட நிலையில அந்த கோபிகள்லாம் படுறா. அவ படுற அவஸ்தை மாதிரி இங்கேயும் பண்றார். ஜலருஹானனம் சாரு தர்சயா, கண்ணா தாமரை போல இருந்திருக்கிற உன்னுடைய திருமுக மண்டலத்தை எனக்கு அழகாக காண்பிக்கணும் என்று கண்ணனை பிரார்த்தனை பண்றார். பெருமாள் ராமன் பிரார்த்தனை பண்றார். ஆகச்சத்துவம் விசாலாட்சி சூன்யோயம் ஊடஜஸ்தவம், சீதா பிராட்டியே சீதையே நீ எங்க இருக்கியோ எனக்கு தெரியலையே, எங்க தேடினாலும் நீ ஆப்படலையே, இந்த ஆசிரமமே இந்த வர்ணசாலையே நீ இல்லாமல் சூன்யமா போயிடுத்த, சீதா பிராட்டியே நீ வா அப்படின்னு பிரார்த்தனை பண்ற. இப்படி உன்மத்தகளாக உன்மத்தமாக இருந்திருக்கிற ராமர் போலவும் உன்மத்தகளாக இருந்திருக்கிற கோபிகள் போலவும் இவரும் ஒரு விரகத்தினால அந்த கண்ணனுடைய விசலேஷத்தினால ஏற்பட்ட விரகாவஸ்தையிலே தன்னை நாயகபாவத்தை ஆசிரியச்சு தானும் உன்மத்தமான ஒரு தசையை அடைஞ்சி பெருமாளை பிரார்த்தனை பண்றார். அஜகத்யௌவனமாவிரஸ்து சித்தே, ஒரு சமயத்திலையும் இந்த இளமை போகாமல் இருந்திருக்கிற உன்னுடைய திவ்யமங்கள விக்கிரகம் என்னுடைய மனசுல படியணும். அந்த திவ்யமங்கள விக்கிரகம் எனக்கு மானசீகமான ஒரு ஆவிர்பாவத்தை, அந்த திவ்யமங்கள விக்கிரகத்துக்கு ஆவிர்பாவத்தை நேர் ஏற்படுத்த வேணும் என்று பிரார்த்திக்கிறார். அஜகத்யௌவனமாவிரஸ்து சித்தே, யௌவனம்னு இங்க வார்த்தை இருப்பதனால தன்னை யௌவனத்தை அனுபவிக்கிறவோ யுவதியாக தான் இருக்க முடியும். தான் யுவதியான யுவதியாக தன்னை நினைச்சென்று தான் யுவதி பாவத்தை அடைஞ்சு பிரார்த்தனை பண்றார் என்று இதனால சூச்சிக்கப்படுகிறது. இப்போ புருஷாளுடைய யௌவனத்தை அனுபவிக்கணும்னாக்க அவ யுவதியாக இருக்க வேணும் இல்லையா. இது சாதாரணமாக ஒரு சிருங்காரத்தினுடைய பிரபேதங்கள். சிருங்காரம், சிருங்காரன்றது இது ஒருத்தருக்கு ஒருத்தர் இந்த இவாள ஈடுபடுறது, காதல் கொள்வது, அதுல பல நிலைப்பாடுகள் உள்ளன. அந்த நிலைப்பாடுகளை பத்தி சொல்லச்சே ஒரு ஸ்லோகம் சொல்லப்படுகிறது. சக்ஷுப்ரீதி மனசங்க சங்கல்பா அத பிரலாபிதா ஜாகர காஸ்யம் அரதி லஜ்ஜாத்யாக அத சம்ஜ்வர உன்மாத முமூர்ச்சனஞ்சைவ மரணம் சரமம் விதுஹு, மரணம் சரமம் விதுஹு அவஸ்தாஹ த்வாதசமதாஹ காமசாஸ்திரானுசாரத. காமசாஸ்திரத்துல சொல்லப்பட்டிருக்கிறதாம் காதலனுடைய சமஸ்த நிலைப்பாடு 12 நிலைப்பாடா. முதல் நிலை என்ன கேட்டோம்னாக்க, சக்ஷுப்ரீதிஹி, பாக்குறோம், அந்த பார்த்த உடனே கண்ணுக்கு பிரீத்தியை உண்டு பண்றது, ஒரு சந்தோஷத்தை ஏற்படுத்துறது. அது எல்லா வஸ்தும் எல்லாருக்கும் சக்ஷுப்ரீத்தியை ஏற்படுத்தாது. யாருக்கு அதுல ஒரு மோகம் வரும்படியான ஒரு நிலை இருந்துருக்கோ அது முதல்ல இது சக்ஷுப்ரீத்தியை ஏற்படுத்தணும். பார்த்த உடனே கண்ணுக்கு ஒரு பிரீத்தியை ஏற்படுத்தணுமா. அடுத்தது என்ன பண்ணும்னா மனசங்ககம், கண்ணுக்கு பிரீத்தியை ஏற்படுத்துதுன்னா கண்ணால இன்னும் கொஞ்ச நாள் பார்க்கலாம் போல இருக்கிறது, அந்த ஒரு நிலைப்பாடு ஏற்படுத்திட்டு அதுக்கப்புறமா மனசங்ககம், அதுலயே மனசு ஈடுபடுறது, இது ரெண்டாவது நிலை. மூணாவது சங்கல்பம், அந்த வஸ்துவை நாம அடையணும்னு ஒரு தீர்மானம் பண்ணிக்கிறது. அதுக்கப்புறமா அது கணக்கு அடைய முடியாத போயிடுத்துனாக்க பிரலாபிதா அதே நினைச்சுட்டு பதத்துறது. அப்புறமா அடுத்த மூணாவது நாலாவது அஞ்சாவது நிலையில வரைச்சே ஜாகரகம் அதே நினைச்சுட்டு ராத்திரி பகல் தூக்கம் இல்லாத மூச்சுட்டு உட்காந்து இருக்கிறது. இது இப்படி எல்லாம் பண்ணமானாக்க அதுக்கு அடுத்த நில உடம்பு எல்லாம் மெலிந்து போறது. அறத்திகி அப்படின்னா எப்ப பார்த்தாலும் இத பத்தி நினைச்சுண்டு பேரண்டெல்லாம் போறவா வரவாண்டெல்லாம் சொல்லிண்டு அல்லத்தின்னு இருக்கிறது. லஜ்ஜா தியாக இப்போ எந்தையான பெண்ணா இருக்கிறவளுக்கு வெட்கம்ன்றது ரொம்ப முக்கியமானது. அந்த வெட்கத்தையும் விட்டுட்டு நான் அவனை அடையணும் நான் அடையணும் நீ எனக்கு சகாயம் பண்ணுவியா நீ எனக்கு சகாயம் பண்ணுவியான்னு வெட்கத்தை விட்டு ஒவ்வொருத்தரையும் கேக்கிறது. அதுக்கப்புறமா என்ன காமச்சுவரம் உடம்புல அப்படியே ஜுரம் வந்து தவிக்கிறது. உன்மாதா அடுத்த நில வனாத்துறது திட்டன் மாதிரி சொல்றது எப்ப பார்த்தாலும் அவந்து அவந்து அவந்து அவந்துன்னு சொல்றது. இப்படி ஒரு இது அவனுடைய சொக்கா பார்த்தோம்னா இது அவன் சொக்கா யாரானா அதே மாதிரி சொக்கா இன்னொருத்தர் போட்டும் போனான்னாக்க ஓ அவன் மாதிரியே போட்டும் போறானேன்னு சொல்லிட்டு அதை பார்த்து நினைச்சுக்கிறது. இப்படி ஒவ்வொன்னும் யாருடைய நடையானா அந்த மாதிரி இருந்துனாக்க அவன் ஆட்டம் நடக்கிறான் அவன் ஆட்டம் குரல் இருக்குன்னு யார எந்த வஸ்துவை பார்த்தமானாலும் அவன் அவன் அவன் யார நினைச்சிட்டு இருக்காளோ அதை நினைச்சுட்டே இருக்கிறது. உண்மாது மூர்ச்சனம் செய்வ அதுக்கப்புறமும் மூர்ச்சை அடைஞ்சு போறது கடைசி அவஸ்தை மரணம் அவனை அடையாமல் போறது இருக்க மரணம். இது காதலனுடைய 12 விதமான நிலைப்பாடு. இந்த நிலைப்பாடுல இப்ப முதல் நிலைப்பாடு சக்ஷுப்ரீதிகி அதுல கடைசியில வரப்போறது உன்மத்தாவஸ்தை. இப்படி இது ரெண்டையும் சக்ஷுப்ரீதி உன்மத்தாவஸ்தை அநிமேஷ நிஷேபணி அமக்ஷ்ணோஹோ இது சக்ஷுப்ரீதிய சொல்றது. என்னுடைய கண்களுக்கு அனிமேஷ நிஷேபணியம் அனிமேஷம் என்னக்க இமை குட்டித்துனாக்க இமைத்தவமானால் அந்த ஒரு அந்த இமைக்கிற நேரத்துல அந்த பெருமாளுடைய திருஷ்டி பெருமாளுடைய பெருமாள் மேல நம்ம பாக்குறோம் இல்லையோ அந்த பார்வையில அந்த விசலேஷம் ஏற்பட்டு போயிடுமா. அந்த இமைக்கிற நாள் கூட இல்லாமல் பெருமாளை சேவிக்கும்படியாக ஒரு பாக்கியத்தை நமக்கு கொடுக்கணும்ன்றத பிரார்த்தனை பண்றேன். இது அந்த இமைக்கிற நாள் கூட இல்லாமல் கண்ணாலே பார்க்க கூடியதுன்னு சொல்லச்சே இது சக்ஷுப்ரீதி தான் சொல்றது. நாம எந்த வஸ்துவோ அப்படி பார்ப்போம்னா நாம எப்ப எந்த வஸ்துக்களை ரொம்ப ரொம்ப விரும்புறோமோ அததான் இமை கொட்டாமல் பாக்குறதுன்றது பண்ணுவோம். அந்த மாதிரி இமை கொட்டு இல்லாமல் பார்க்கும்படியாக பார்க்கணும்னு சொல்றது அந்த சக்ஷுப்ரீதியை இங்க ஆரம்பிக்கிறார். கருணோன்மாதக விப்ரமம் என்று உன்மத்தாவஸ்தையும் சொல்றார். அந்த முதல்லையும் சொல்லி கடைசியில வரக்கூடிய உன்மத்தாவஸ்தையும் சேர்த்து சொல்றதுனால சுவாமி தேசிகன் தன்னை ஒரு யுவதியாக பாவித்து நாயிக்கா பாவத்தை ஆசிரியச்சு இந்த விப்ரலம்ப சிங்காரத்தை இங்கு அனுபவிக்கிறார் என்று பெரியவர்களுடைய திருவள்ளம் வகையில இந்த ஸ்லோகத்துக்கு அர்த்தம் சொல்லும் பொழுது சுவாமி தேசிகன் நாயிக்கா பாவத்தை ஆசிரியச்சு கண்ணனை அனுபவிக்கிற விதத்தை சொல்லி நாமும் அனுபவிப்போம். அநிமேஷ நிஷேவணிய மக்ஷ்ணோஹோ அஜஹத்யௌவனமாவித்து ஜீத்தே அனிமேஷ நிஷேவணியம் அனிமேஷம் யதா பவதி ததா நிஷேவணியம் அப்படின்னு நிஷேவணியம்னா சேவனியம் அர்த்தம். அவரை சேவிக்கணும் அவருடைய தரிசனத்தை அனுபவிக்கணும் என்று சொன்னார். ந சந்திருஷே திஷ்டதி ரூபமஸ்ய ந சக்ஷுஷா பஸ்யதி கச்சனைனம் என்று சொல்லு. ந சந்திருஷே திஷ்டதி ரூபமஸ்ய ந சக்ஷுஷா பஸ்யதி கச்சனைனம் இந்த மாம்ச கண்களை கொண்டு பெருமாளை சேவிக்க முடியாது. மாம்ச சக்ஷுக்கு சக்ஷுஸ் இருக்க இந்த கண்ணுனால பெருமாளை சேவிக்க முடியாது. அர்ஜுனன் கூட அன்றைய தினத்துல விஸ்வரூப தரிசனத்தை சேவித்தான் விஸ்வரூப தரிசனத்தை பண்ணினான்னாக்க அதுக்கு காரணம் பெருமாள் திவ்யந்ததாமிதே சக்ஷுன்னு இந்த மாம்ச சக்ஷுஸால அவன் பார்க்கல. அப்ராகிருதமான ஒரு சக்ஷுஸ இது திவ்யமான ஒரு சக்ஷுஸ கிருஷ்ணன் அனுகிரகத்தினால அந்த கண்ணை கொண்டுதான் அந்த அத்தியாஸ்திரியமான விஸ்வரூபத்தை தரிசனம் பண்ணினா என்று சொல்லப்படுகிறது. இப்போ இந்த மாம்சஜட்சுக்கு விஷயமாக இல்லாததாக இருந்தாலும் கூட இவர் என்ன பண்ணார்னா, பெருமாளுடைய ஒரு திவ்யமங்கல விக்கிரக சேவை எப்படி, தனக்கு கண்ணனுடைய சேவை எப்படி இருக்கணும் அப்படின்னு ஆசைப்பட்டார்னாக்க, இதனாலேயே கண்ணாலேயே வாரிக்கொண்டு விழுங்கலாம்படியாக இருக்கணும் என்று அவர் பாரிக்கின்றார். லோச்சனாபியாம் பிபன் இவ என்று சொல்லுகிறார். கண்களாலேயே அப்படியே முழுங்கி விடுற மாதிரி அப்படிப்பட்டதாக இருக்கணும் என்று சொல்றார். பாரணீயதி வரப்பிரதிருங்மே இந்த தேவப்பெருமாளை பத்தி ஊரத்தாழ்வான் சொல்லும் பொழுது அவர் திருமதிவியமங்கல விக்கிரகத்தெல்லாம் சொல்றார். ஆயதாட்சமபிஜாத கபோலம், நீண்டதாக இருக்கின்ற திருக்கண்கள், அவருடைய கபோலம் எப்படி இருந்திருக்கு, அபிஜாத கபோலம் என்று சொல்லுகின்றார். அவருடைய மேன்மையை வெளிப்படுத்துவதாக இருந்திருக்கிற அந்த கபோலம், இது ரெண்டும் என்ன பண்றது, பாரணீஜாதி வரப்பிரதுமே பாணிபாதவதனே க்ஷணசப்தைஹி அம்புஜான்யபதிசன் வரதத்வம் பாணிபாதவதனே க்ஷணசப்தைஹி பாணி பாதம் வதனம். பெருமாளுடைய பாணி திருக்கைகள், பாதம் திருவடிகள், வதனம் திருமுக மண்டலம், ஈக்ஷணம் திருக்கண்கள், இவையெல்லாம் அம்புஜான்யபதிசன் வரதத்வம் தாமர புஷ்பத்தை அனுகரித்துக் கொண்டு இருக்கின்றனவா. ஆயதாட்சம் அபிஜாத கபோலம் பாரணீயதி வரப்பிரத திருங்மே அப்படின்ற இப்படிப்பட்டதெல்லாம் இருந்திருக்கிற உன்னுடைய திவ்யமங்கல விக்கிரகத்தை என்னுடைய கண்ணு என்ன பண்றதுன்னு பாரண பண்றது. பல நாள் பட்டினி கிடந்து பட்டினி உபவாசம் இருந்துட்டு அந்த உபவாசத்தை சமாபனம் பண்றதுக்கு பாரணன்னு சொல்லுவோம். அந்த பட்டினி கிடந்தவன் பாரண பண்ணுவது போல இத்தனை நாளாக இழந்ததாக இருந்திருக்கிற ஒரு விசேஷத்தை இப்ப நான் அனுபவிக்கிறது, கண்களாலேயே சாப்பிட்டுற முழுசா சாப்பிட்டுறேன்னு அங்க கூறத்தாழ்வான் தேவப்பெருமாளுடைய திவ்யமங்கல விக்கிரகானுபவத்துல ஈடுபட்டு பாரணியதி வரப்பிரத திரும்பன்னு சொல்ற. அந்த மாதிரி இங்க சுவாமி தேசிக்கணும் என்ன பண்ணும் அப்படின்னா, அனிமேஷ நிஷேவணி அமக்ஷோ, அனிமேஷ நிஷேவணியும் ஒரு நிமிஷம் ஒரு அந்த இமைக்கிறது கூட இல்லாமல் உன்னுடைய திவ்யமங்கல விக்கிரகத்தை கண்களாலேயே நான் வாரிக்கொண்டு விழுங்கும்படியான ஒரு நிலைப்பாடை எனக்கு நீர் ஏற்படுத்தணும் என்று சொல்றார். ஆலோல குந்தள மனோகரணாபிராமம் அஜானுதீர்கபுஜ மாயதனோஜனம் தாம் லக்ஷ்மி சகாய மணிமேஷமபேத விக்னம் இப்படிப்பட்ட எம்பெருமான சேவிக்கிறது ஒரு நாள் ரெண்டு நாள் சேவிக்கணுமா அப்படின்னு கேட்டேன். பசேம தேவ சரத சதமேவமேவ, நூத்துக்கணக்கான வருஷங்களும் எப்பொழுதும் சேவிச்சுட்டே இருக்கணும், அந்த கண் கொட்டாமல் பார்த்துட்டு அனுபவிச்சுட்டு இருக்கணும், அந்த கண் கொட்டாமல் அனுபவிக்கிற வஸ்துல மாறுபாடு இல்லாமல் இருக்கணும். நாம இப்படி பாக்கிறோம், எவ்வளவு நாள் பாப்போம், அத்த கொஞ்ச நாள் ரொம்ப பிரீத்தியா இருந்துருக்கிற வஸ்துவ கொஞ்ச நாள் கண் கொட்டாமல் பாக்கிறோம், கொஞ்ச நாள் கழிச்சு பார்த்தோம்னாக்கா அதுல இருந்து இருக்கிற ஒரு சுவாரஸ்யம் போயிடும். அந்த மாதிரி சுவாரஸ்யம் போகாமல் எப்பொழுதும் பாக்கணும். ஆரோல குந்தள மனோகரணாபிராமம் அஜானுதீர்கபுஜ மாயதலோசனம் த்வாம், அப்படியே பெருமாளுடைய திருமுக மண்டலத்துல கண்ணனுடைய திருமுக மண்டலத்துல இருந்திருக்கிற குந்தளங்கள் அந்த திருமுடி அதெல்லாம் எப்படி இருந்துருக்குன்னா சுருட்டின்று சுருட்டின்று இருந்துட்டு இருக்கான். அது சுருட்டின்று சுருட்டின்று இருக்கிறது அசைஞ்சு அசைஞ்சு இருந்துட்டு இருக்கான். இது சுருட்டின்று அந்த முடி அசைஞ்சுட்டு இருக்கிறத பார்த்தக்கச்சையே அப்படியே மனச கொல்ல கொள்ற மாதிரி இருந்துட்டு, இது சுவாபாவிகமா இருக்கணும், இந்த சுருட்ட முடியா இருந்துட்டு இருக்கிறதோ அது அசையறதோ இதெல்லாம் வந்து இயல்பாக இருக்கும், நாம செயற்கையாக பண்ணிட்டோமானாக்கா அதுல ஈடுபாடு வராது. அலோலக்கும் தல மனோகரடாரிபிராமும் அஜானுதி கம்புஜ மாயதலோச்சனம் துவாம். அவருடைய திருக்கைகள் தொட வரைக்கும் நீண்டதாக இருந்திருக்கும். ஆயதலோச்சனம் நீண்ட திருக்கண்களை உடையவனாக இருந்திருக்கிற லக்ஷ்மி சகாய மணிமேகம் அபேத விக்ரம். பெரிய பிராட்டியாரோடு கூட இருந்திருக்க அனிமேகம் அபேத விக்ரம். இந்த கண்ணை இமைப்பது அந்த பகவத் அனுபவத்துக்கு தடங்கலாக இருந்திருக்கான். அந்த தடங்களும் போய் பசேமதேவ சரத சதமேவமேவ ஏவமேவ. இப்ப இப்படியே ஏதோ ஒரு மணி காலம் சேவிக்கணும், அரை மணி காலம் சேவிக்கணும்ன்றதெல்லாம் இல்ல, நூத்துக்கணக்கான வருஷத்திலையும் சேவிச்சுட்டே இருக்கணும். எத்தனை நாள் அனுபவிச்சாலும் மாறாத இருக்கிறபடியதாக இருந்திருக்கிறது என்று அப்பேற்பட்டதாக இருந்திருக்கிறது. எதுன்னா அஜகத்யௌவனம், நித்திய சித்தமாக யௌவனத்தை உடைத்தானதாக இருந்திருக்கிறது இந்த திவ்ய மங்கள விக்கிரகம் கண்ணனது. ஒரு சமயத்திலையும் அவன் அந்த இளமைன்றது அவனிடத்துல போனதுன்றதே கிடையாது. குசுமம் இவலோபனீயம் யௌவனம் அங்கேஷு சன்னத்தம். அந்த யௌவனத்தை எதுக்காக சொன்னார்னா, அவர புஷ்பங்கள் நல்லா விகசிச்சிருக்கு, அந்த விகசிச்ச உடனே அதை பார்க்கணும், அதை தொடணும், அதை மூந்து பார்க்கணும் அப்படின்னு எல்லாம் ஆசைப்படுறது. வாடி கணக்கு போயிடுத்துனாக்கா அதை பார்க்கறதுக்கும் எண்ணம் ஏற்படாது, அதை தொட்டு பறிக்கிறதுக்கும் எண்ணம் ஏற்படாது, அதை மூந்து பாக்கிறதுக்கும் அனுபவிக்கிறதுக்கும் எண்ணமே ஏற்படாது. ஆனா இது ஸ்பிருகணியமாக இருக்கிறது எதுன்னு கேட்டோம்னா அந்த யௌவனம் தான். இது அஜகத் யௌவனம், ஒரு காலத்திலையும் போகாததாக இருந்திருக்கிறது. ராமரும் லக்ஷ்மணரும் காட்டுல இருந்திருக்கா, சீதா பிராட்டியும் இருந்திருக்கா. அப்போ சூர்பனக்கா வரா, அவ சூர்பனக்கா எப்படி இருந்திருக்கா என்ன கேட்டோம்னா, விருத்தா கராளா நிர்ணிதோதரி வலிதா ஸ்வேத மூர்த்ததா கிழ்வி. ஒன்னும் சின்ன யுவதி இல்ல, அதோட மாத்திரமில்ல, இவள் வந்து கிழ்வியா இருந்திருக்கா, பாக்கிறதுக்கு கோரமா இருந்திருக்கா, பெரிய ஒரு தப்பு தொப்பையோடையும் தலையெல்லாம் வெள்ள வெள்ளையா ஆகி போயிட்டோம், வெள்ள வெள்ளையாயிடுத்துன்னா தலையெல்லாம் நரைச்சு போயிடுத்து. இப்படி இருந்துட்டு இருக்கிற சூர்பனகையே ராமலக்ஷ்மணால பார்த்து அவளிடத்துல ஈடுபடுறாளாம். அவ ராமலக்ஷ்மணால் எப்படி இருந்துட்டு இருக்கா, தருணம் ரூபசம்பன்னோ சுகுமாரோ மகாபலோ. இது சூர்பனகையினுடைய வாக்கியம். தருணம் யுவாவாக இருந்துட்டு இருக்காளாம், ரெண்டு பேருமே யுவாக்களாக இருந்துட்டு இருக்காளாம். இது என்னைக்கோ கல்யாணம் ஆயிடுத்து, இங்க வரைச்சே எத்தனை வயசு இருக்கும் அப்படின்னு ஒரு யோசனை பண்ணி பார்ப்போம். அவருக்கு 12 வயசுல கல்யாணம்னு வச்சிருந்தோம்னா கூட அதுக்கப்புறமா 10 வருஷம் அயோத்தியில இருந்துட்டு அதுக்கப்புறமா எத்தனையோ நாள் இருந்துட்டு அப்புறம்தான் இந்த 14 வருஷம் வனவாசத்திலையும் கூட கடைசி வருஷத்துல தான் சூர்பனக்கு எல்லாம் பாக்குறா. ஆகையால இந்த 14வது வருஷம் ஆயிடுத்துனாக்க இதெல்லாம் பார்த்தோம்னா ஒரு 30-35 வயசு 40 வயசு கூட ஆயிடுச்சலாம். இப்படி இருந்துட்டு இருக்கிற ஒரு இதுல அந்த ராமரை பார்த்து அப்போ தருணம்னு சொல்றேன்னா யுவாவாக இருந்துட்டு இருக்காருன்னா அவர் எப்பவுமே யுவாவா தான் இருந்துட்டு இருக்காரு. எப்பவுமே 16 வயசு ஷோடச வயசுக்காகவே தான் இருந்துட்டு இருக்காருன்னு அர்த்தம். ரூபசம்பன்னோ சுகுமாரோ மகாபலோ என்று அவரிடத்துல ஈடுபடுத்தினார். யுவா காரஹ யுவா குமாரஹா யுவதிஹி குமாரிணி என்கிறபடியே அந்த யுவாவாக இருந்துட்டு இருக்கிற குமாரனாக இருந்துட்டு யுவதியாக இருந்திருக்கிற குமாரிணியாக தன் ஆகும்படியாக பண்ணி என்ன விடுமோன்னு படி அவர் அஜகத் யௌவனம் கலகாயித குந்தளம் கலாபைஹி. இப்படி யுவாவாக இருந்திருக்கிற எம்பெருமான் அவர் எனக்கு ஆவிரஸ்து சித்தே, என்னுடைய மனசுல இருக்கணும் அப்படின்னு சொல்லி சொன்னார். கலஹா இன்னும் மீறி எப்படி இருந்திருக்காருன்னு அந்த கண்ணனுடைய திவ்யமங்கள விக்கிரகத்தை சொல்ற. கலஹா இத குந்தளங்கலாபை, கண்ணன் மயில் தொகையே சாத்தின் இருக்கான். அந்த மயில் தொகையோட அண்ணனுடைய முடியும் மயில் தொகையும் ஒண்ணுக்கு ஒன்னு ஒன்னுக்கு ஒன்னு போட்டி போடுறதுகளா. எப்படின்னா குந்தளம் கலகாயித குந்தளம், கலகம் பண்ணுகின்ற குந்தளம் அலக்கங்கள் மின்னிச்சு மயிர்னு சொல்லுவா. இந்த முன் முகத்துல இருந்துருக்கிற முகம் அந்த இது அந்த முடிகளோட கூட இது மயில் தொகையோட ஒண்ணுக்கு ஒன்னு ஜெயிக்கிறதாம். ரெண்டுக்குள்ள ஒரு சண்டை வருது. அந்த அண்ணனுடைய திருமுக மண்டலத்துக்கு மேல இருந்துருக்கிற முடிக்கும் அங்க சாத்தின் இருக்கிற மயில் தொகைக்கும் சண்டை வருதாம். என்ன சண்டைன்னா நீ அழகா நான் அழகான்னு சண்டை. அண்ணனுடைய அப்படி சுருட்டு சுருட்டையா இருந்துருக்கிற முடி அழகா அல்லது மயில் தொகை அழகான்னு சண்டை வருது. அது எப்படி கண்டிப்பா பார்த்தோம்னா கண்ணனுடைய திருமுடிதான் அழகா இருந்துட்டு இருக்கும், மயில் தொகை எல்லாம் அந்த இதுக்கு சமானமா ஆகாது. ஆனாலும் அது ஒண்ணுக்கு ஒண்ணு சண்டை போடுற மாதிரி இருந்துட்டு இருக்கு அப்படின்னு ஒரு வார்த்தை. ஆச்சரியமான ஒரு அனுபவம் இது. கலகாயித குந்தளம் அப்படின்னு சொல்லச்சே அந்த மயில் தொகையோட சேர்ந்து இருக்கின்ற கலாபங்களோடு சேர்ந்து இருக்கின்ற முடி அப்படின்னு அர்த்தம் சொல்லலாம். அந்த ஆச்சரியமான இது எப்படி இருந்துருக்குன்னா அந்த மயில் தொகையில உள்ளுக்குள்ள பார்த்தோம்னா நல்லா கவனிச்சு பார்த்தோம்னாக்க அந்த கருப்பா இருக்கும், அது வளவளவா வளவளவா வளவளவா இருந்துருக்கும். அந்த மாதிரி பெருமாளுடைய முடியும் வளவளவா வளவளவா இருந்துட்டு இருக்கான், அது கருப்பாவும் இருந்துட்டு இருக்கான். இப்ப இது ரெண்டுத்துக்குள்ள போட்டி வருதான். இதுவும் நீல கூட்டில ஸ்னிக்த நீல குட்டில குஞ்சித குந்தளங்கள் இது அப்படியே அடர்த்தியாக இருந்துட்டு இருக்கு. அடர்த்தியாக இருக்கிறதோட இல்ல வளைஞ்சு வளைஞ்சு இருந்துட்டு இருக்கு, நல்ல கருமையாக இருந்துட்டு இருக்கு. இப்படிப்பட்டதாக இருந்துட்டு இருக்கிற அந்த பெருமாளுடைய அந்த முடிகளும் அந்த மயில் தொகையும் போட்டி போடுற மாதிரி இருந்துட்டு இருக்கு. இந்த வடிவழகுல நான் ஈடுபட்டேன் அப்படின்னு சொல்ற ஒரு தலைவி தலைவனை பத்தி சொல்லும் பொழுது அந்த தலைவனுடைய உருவ அமைப்புல ஈடுபடுகிறார். அதையே சொல்லி சொல்லி பெணாத்துவர் அந்த மாதிரி பெருமாள் இவர் சுவாமி தேசிகன் என்ன பண்றாருன்னா இவர் யுவதியாக இருந்துட்டு இருக்கார், நாய்க்கா பாவத்தை ஆசிரியிருக்கார், நிச்சய யுவாவாக அஜகத் யௌவனம்னு சொல்ல நிச்சய யுவாவாக இருந்திருக்கிற எம்பெருமான் நினைக்கிறார். அந்த எம்பெருமானுடைய திவ்யமங்கல விக்கிரகத்துல இருக்கிற ஒவ்வொன்னும் இவரை அவரையே நினைக்கும்படியாக பண்றது. அப்படிப்பட்டதான ஒரு காமம் இவரிடத்துல பிச்சேறி போயிடுச்சு. காமம் பிச்சேறி போன நிலையில பைத்தியமாக பண்ணின நிலையில சுவாமி தேசிகன் இந்த ஸ்லோகத்தை அருளி செய்கிறார். கலகாயித குந்தளம் கலாபைஹி கருணோன்மத கவிப்ரமம் மகோமே மே அப்படின்னு சொன்ன மே எனக்கு விப்ரமம் பிரமத்தை உண்டு பண்ணுவதாக இருந்தது. எனக்கு அப்படின்னு தன்னை சொல்லச்சே எப்படிப்பட்டதாக இருந்திருக்குன்னா ஒரு பூமாலைய வண்டு அப்படியே சுத்தி சுத்தி இருந்து அந்த புஷ்பத்துல இருந்திருக்கிற தேன் மொத்தம் குடிச்சுட்டு விட்டா மாதிரி என்ன பெருமாள் என்னோட சம்ஸ்லேஷிச்சுட்டு என்ன விட்டுட்டு போயிட்டேன், இப்படி சுவாமி தேசிகன விட்டுட்டு போயிட்டேன் அப்படின்ற மாதிரி இவருடைய பாவம். ஏன்னா அந்த மானச பிரத்யட்சமும் போயிட்டேன்றதுனால இவருக்கு அவனால ஒரு விஸ்லேஷ தசைன்றது இப்ப ஏற்பட்டிருக்கு. அந்த விஸ்லேஷ தசையை அடைந்த விஸ்லேஷ நிலைப்பாடை அடைந்த என்னுடைய கரணோன்மாதக விப்ரமம் கரணம் இந்திரியங்களுக்கெல்லாம் உன்மாதகத்தை உன்மாத உன்மத்தமான ஒரு நிலைப்பாடை அந்த விலாசத்தை உடைத்தானதாக இருந்திருக்கு அப்படின்னார். இந்திரியங்களுக்கெல்லாம் இந்திரியங்கள்லாம் உன்மாதம் உன்மத்தமான நிலையை அடையிறதுன்றது எப்ப அப்படின்னு பார்ப்போம்னா ராமருக்கு ராமர் சீதா பிராட்டிய காணாமல் தவிக்கிறார். தவிக்கச்சே யார கேட்டா எத்த கேட்டா பதில் சொல்லுவா அப்படின்றதெல்லாம் அதை பத்தி எல்லாம் ஒண்ணுமே யோசனை பண்ணலையா. யோசனை பண்ணாமல் அவர் அங்க நடந்துக்கிற விதம் இருந்துருக்கு, அது பைத்தியக்காரனாக நடந்துக்கிற விதம், அதை சொல்லுகின்றார் வால்மீகி பகவான். கச்சித் க்ஷிதிப்ரதான் நாத திருஷ்டா சர்வாங்க சுந்தரி ராமாரம்யே வனோத்தேசே மயா விரஹிதா த்வயா கதம் பயதி ஜானீஷே சம்சசீதாம் சுபானனாம். அங்க இருக்கிற மரத்தை பார்த்து கேக்குறேன், சீதைய நீ பாத்தையா, நாசிரியமா இருப்பா சீதை, மரமே நீ பாத்தையா அப்படின்னு கேக்குற. அங்க செடிய பார்த்து கேக்குற, மரமும் செடியுமா பதில் சொல்லும், இது பதில் சொல்லாதுன்னு இவருக்கு தெரியாதான்னா அப்படின்னா எது பதில் சொல்லும் எது பதில் சொல்லாதுன்னு அந்த பகுத்து அறிந்து கொண்டு பேசும்படியான நிலையில அவர் இல்ல, அவர் உண்மத்த அவஸ்தைய அடைஞ்சிருக்க, அதனால அவர் கேக்குறாராம். அதே மாதிரி கோபிகள்லாம் கண்ணனுடைய விசலேஷம் ஏற்பட்ட போது அவள்லாம் கேக்குறா, அவளும் இதே மாதிரி மரம் செடி கொடி எல்லாத்தையும் கேக்குற, நீ பாத்தியா கண்ணனே, நீ பாத்தியா கண்ணனேன்னு கேக்குறாம். அங்க சொல்லத்தே சொல்ற, கச்சி துளசி கல்யாணி கோகோவிந்த சரண பிரியே சகத்வாளி குலைர் பிப்ரதி திருஷ்டஸ்தேதி பிரயோச்சுதாம். அந்த அங்க ஒரு துளசி செடி இருந்துதான், அந்த துளசி செடிய பார்த்து கேக்குற, கச்சி துளசி கல்யாணி கோகோவிந்த சரண பிரியே, ஆ துளசி நீ ரொம்ப நல்லவளாச்ச, ஸ்ரீலிங்கத்துல சொல்ற, நீ ரொம்ப நல்லவளாச்ச, நீ ரொம்ப மங்களகரமானவளாச்ச, உனக்கு கண்ணனுடைய திருவடின்னா ரொம்ப பிடிக்குமே, அப்படி இருந்து துளசி நீ பாத்தையா என்று கேக்குறாளாம். கச்சித்து துளசி கல்யாணி கோவிந்த சரண பிரியே சகத்வாளி குலைர் பிப்ரது திருஷ்டஸ்தேதி பிரயோச்சுதா. உன்னோட கூட இந்த துளசி இருக்கிற இடத்துல எல்லாம் அப்படியே வண்டெல்லாம் சூழ்ந்துட்டு இருக்குமா, அப்படிப்பட்ட ஒன்ன தாங்கிட்டு இருக்கிற கண்ணன், துளசி மாலையை அணிந்து கண்ணன் நீ பாத்தையா என்று கேக்கலாம். எந்த சேத்தனங்களை கேட்கல, சேத்தனங்களை கேட்டா நீ பாத்தையா தெரியுமான்னு கேட்கலாம், அந்த சேத்தனம் இல்லாத அச்சேத்தனங்கள் எல்லாம் கூட பார்த்து பிரச்சனை பண்ணி நீ பாத்தையா பாத்தையா பாத்தையான்னு சொல்லும்படியா இருந்துட்டு இருக்கான்னாக்க, அவளுடைய நிலை உண்மத்தமான ஒரு நிலை என்று சொன்னார். பைத்தியம் பிடிச்சிட்டதாக இருக்கின்ற நிலை, அந்த பைத்தியம் பிடிச்ச மாதிரி நிலையில இருந்திருக்கிறவாளால இப்படிதான் பண்ண முடியும் என்பதை சொல்லுகின்றார். என்னுடைய கரணங்கள் இந்திரியங்களுக்கெல்லாம் விபிரமத்தை உண்டு பண்ணது, பைத்தியம் உண்மத்தமான ஒரு ஸ்திதியை ஏற்படுத்தும்படியாக இருந்திருக்கிறது அதை என்று சொல்லுகின்றார். நம்மாழ்வார் நாய்க்காபாவத்தை ஆசிரியிச்சு அவர் இருந்திருக்கிற ஒரு நிலைய தலைவியினுடைய தாய் சொல்லுவதாக 10 பாசுரங்கள், அதெல்லாம் நம்மாழ்வார் அருளி செய்கின்ற ஒரு விஷயம். மண்ணை இருந்து துழாவி மகமனன் மண்ணிது என்னும் விண்ணை தொழுது அவன்மேவும் வைகுந்தம் என்று கைகாட்டும் தன்னையுள் நிர்மல்க நின்று கடல் வண்ணன் என்னும் அன்னை என் பெண்ணை பெருமையல் செய்தார்க்கு என் செய்கேன் பெய்வளையீரே. சொல்றா, ஐயோ என் பொண்ணனுடைய நிலை நான் என்னன்னு நான் சொல்றது, அம்மா சொல்றா என்னமா அப்படி பண்ணிட்டா அவன் பொண்ணு, இந்த கேக்குறாளாம் அங்க இருக்கவாள்லாம் கேக்குறாளாம். அத்தையும் கேக்குறேன், மண்ணை இருந்து துழாவி, இந்த கீழே இருக்கிற மண்ணை இருக்கு, அந்த மண்ணை கையால பிசிஞ்சு இப்படி பாத்துண்டு இந்த மண்ணை எப்படி ஒரு சிரிப்பு சிரிக்கிறாளாம், ஒரு பைத்தியக்கார சிரிப்பு சிரிக்கிறாளாம், பைத்தியக்கார சிரிப்பு சிரிச்சுண்டு வாகமணன் மண் இது என்று. அன்றைய தினத்துல பெருமாள் புக்தியாக குள்ளமாக வாமனனாக அவதரித்து நடந்து வந்து அவனே திரிவிக்ரமனாக ஆனபோது அளந்த மண் இது அப்படின்னு அந்த மண்ணை பார்த்து சொல்றாளாம். சரி, மேல பாக்குறாளாம், விண்ணை தொழுது அவன் மேவு வைகுந்தம் என்று கை காட்டும், யாருமே இல்ல, வெறும ஆகாசத்தை பாக்குற, ஆகாசத்தை பார்த்துட்டு கை கூப்பிடலாம். கை கூப்பிட்டு ஐயோ அங்கதான் எங்களுடைய கண்ணன், என்னுடைய எம்பெருமான் எழுந்தருள் இருக்கின்ற வைகுந்தம் என்று சொல்லுகிறேன். கண்ணையுள் நீர்மல்க நின்று கடல் வண்ணன் என்னும் யாரா அவன் அப்படின்னு அவளை கேட்டாக்க, அவன் கடல் வண்ணன் கண்ணுல தரதறையா ஜலத்தோட சொல்றாளாம். இப்படி பண்ணனா அறியும் செந்தியை தழுவி அச்சுதன் என்னும் எரியும் தன் காற்றை தழுவி என்னுடைய கோவிந்தன் என்றும் அந்த நெருப்பு இருக்கானா, அந்த நெருப்பு அப்படியே கட்டிக்கிறாளும். இது நெருப்பு சுடுமேன்ற பாவமே அவளுக்கு வரல. அப்படி ஒரு உண்மத்த அவஸ்தை, அந்த அவஸ்தையில பார்த்துட்டு இது அச்சுதன் இது என்று சொல்றாளாம். அந்த காத்தினுடைய ஒரு சம்ஸ்பர்சம் ஏற்பட்டதை பார்த்த உடனே அது என்னதுன்னு கேட்டோம்னா, ஒண்ணுமே இல்ல, இதுதான் வந்து என்னுடைய கோவிந்தன் அப்படின்னு சொல்லி காற்றை தழுவுகிறாளாம். இப்படி எல்லாம் அந்த பிரிவாற்றல்னால உன்மொத்த ஸ்தலையே ஒரு நிலையை அடைந்திருக்க அப்படின்னு கோமளவான் கன்றை புல்கி கோவிந்தன் மேய்த்தனவென்றும் அங்கு மாடு கண்ணுக்குட்டி இருந்திருக்கான். அந்த கண்ணுக்குட்டிய பார்த்து அத்த அப்படியே நன்னா அப்படி கட்டிண்டு, இது என்ன நினைச்சிருக்க, இது சாதாரண கண்ணுக்குட்டி இல்ல, என்னுடைய கண்ணன் மேய்த்த கண்ணுக்குட்டி, கோவிந்தன் மேய்த்தன என்றும் இப்படி அங்க ஒரு பாம்பு போயிட்டான். பாம்பு பார்த்து ஓமின் போமிட நாகத்தின் பின்போய் அவன் கிடக்கை ஏதென்னும் ஓமிளநாகத்தை பின்போய் ஒரு பாம்பு போச்சுன்னாக்கா அது பாம்பு பின்னாடியே போறாளாம். போயிட்டு ஏண்டா இது பாம்பு போறது, பயப்படாத போயிட்டு இருக்கே, இது பாம்பாச்சே ஏன் போற அப்படின்னு கேட்டா, இது பாம்பில்ல, என்னுடைய எம்பெருமான் எழுந்தருளி இருக்கிற ஆசனம், தென்னால் குடையாம் இருந்தால் சிங்காதனமாம் என்று ஆழ்வார் அனுபவித்த மாதிரி பெருமாளுக்கு ஆசனமாக இருந்திருக்கிற இது ஆதிசேஷன் தானே தவிர இது பாம்பு இல்லைன்னு சொல்லி சொல்றாளாம். இப்படிப்பட்ட ஒரு பைத்தியம் பிடிச்ச ஒரு நிலை இருந்திருக்க, அந்த நிலையே நம்மாழ்வார் அனுபவிக்கிறது நாயிக்கா பாவத்தை ஆசிரியத்து இருக்கிறத தாய்ப்பாசுரமாக வெளிப்படுகிறார், வெளிப்படுத்துகிறார். அதே நிலைய சுவாமி தேசிக்கணும் அடைஞ்சிட்டாராம். கரணோன்மாத கவிப்ரமம் மகா, இது அப்ராகிருதமான அர்த்தம் வஸ்து. இது மகா அப்படின்னு சொல்றது ஒரு தேஜஸ், அப்பேற்பட்ட அப்ராகிருதமான வஸ்து எனக்கு அனுபவிக்கிறதுக்கு ஹேதுவாக இருக்கும்படியாக மே சித்தே ஆவிரஸ்து, என்னுடைய சித்தத்திலே ஆவிர்பவிக்க வேண்டும் என்று பிரார்த்திக்கிறாராம். தாசாம் ஆவிரபூச்சௌரிஹி ஸ்மயமான முகாம்புஜா என்று இந்த கோபியர்கள்லாம் கண்ணனை காணாமல் அலைஞ்சின்று இருக்கச்சே, அவ நடுவுல சாட்சான் மன்மத மன்மதா, மன்மதனுக்கும் மன்மதனாக இருந்திருக்கிற எம்பெருமான் ஆவிர்பவித்த மாதிரி எனக்கு ஆவிர்பவிக்க வேண்டும், எனக்கு தோற்றி எனக்கு அனுகிரகம் பண்ணணும் என்று சொன்னார். அப்படி கணக்கு பண்ணாத போயிட்டாக்க நான் பிராணனையே விட்டுடுற நிலையில நான் இருந்துருக்கேன்றத வெளிப்படுத்துறேன். இங்க யஹ்யம்புஜாட்ச நலபேய பவத் பிரசாதம் ஜஹ்யாமசூனு, கோபியர்கள்லாம் சொன்ன உன்னுடைய அனுகிரகம் கணக்கு எனக்கு கிடைக்காத போயிடுத்துனாக்கா நாங்கள்லாம் பிராணனை விட்டுடுவோம் சொன்னா, அந்த மாதிரி எனக்கு மானச பிரத்யக்ஷம் கணக்கு ஏற்படாத போயிடுத்துனாக்கா நானும் பிராணனை விட்டு வர்ற நிலையில நான் இருந்துருக்கேன்றத இந்த ஸ்லோகத்தினால சுவாமி தேசிகன் தெரிவிக்கின்றார். அனிமேஷ நிஷேபணியமக்ஷ்ணோ அஜஹத்யௌவனமாவிரஸ்து சித்தே கலஹாயித குந்தளங்கலாபைஹி கரணோன்மாதக விப்ரமம் மகோமே அனுயாயி மனோஜ்ஞவம் சநாளைஹி அவது ஸ்பரிசித வல்லவி விமோகைஹி அனகஸ்மித சீதளைரசௌ மாம் அனுகம்பாசரித்தம்புஜைஹி அபாங்கைஹி. உன்னுடைய திருக்கண்களாலே கடாட்சிக்க வேணும் அப்படின்னு சொன்னார். இந்த வேணுகானத்தினால கோபிகள்னாலே தாமவசமாக அந்த புத்திய ஆக்கி அண்ணனிடத்திலேயே ஈடுபடும்படியாக பண்ணி அவளோ எல்லாரையும் வரவழைச்சி அவளோட ஒரு புன்சிரிப்பு அவளை பாக்கிறது இப்படி எல்லாம் பண்ணி விளையாடுகிற நீர் அவர் இவர் கண்ணன் நினைச்ச அப்படிப்பட்டவராக இருந்திருக்கிற எம்பெருமான் இவர் சொல்றார், உடனே நீர் வரணும் எனக்கு ஆவிர் பவிச்சு விவசாயிக்கணும்னு கேட்டா கேட்ட உடனே வந்துருவாரா அப்படின்னு. சரி வராத போனா போட்டோம், ஒன்னு பண்ணிட்டோம், அவர் இங்க வராட்டா போட்டோம், என்ன அங்க ஆயிடுச்சும் போலாமோ இல்லையோ, ரெண்டும் ஒண்ணுதான். இப்ப அனுபவம் ஏற்படணும் அப்படின்னாக்க நாம இருக்கிற இடத்துல அவா வர்றதோ இல்ல அவா இருக்கிற இடத்துக்கு நாம போறதோ இது ஒரு விஷயம். இது ஸ்பௌஸ் ஜாயினிங் மாதிரி தான். ஆபீஸ்ல இருந்துட்டு இருக்கா, ஒரு கணவன் ஒரு இடத்துல வேலை செய்யறா, மனைவி ஒரு இடத்துல வேலை செய்யறா அப்படின்னாக்கா டிரான்ஸ்பர் போகணும்னு கேக்குறா, டிரான்ஸ்பர் எப்படிதான் கேக்குறேன்னா ஸ்பௌஸ் ஜாயினிங், என் கணவர் அங்க வேலை செய்யற அவருடைய வேலை நான் டிரான்ஸ்பரபிள் ஆகையில நான் தான் போய் ஆகணும், என்ன அங்க வரச்சும் அப்படின்னு சொல்லாம சொல்றாள் இல்லையா. அதே மாதிரி இவர் கேக்குற என்ன, அவர் என்னிட வருவாரா வரமாட்டேரான்றத பத்தி விசாரப்படுத்தல, நான் அங்க போனா போறோம், என்ன அங்க வர வச்சுட்டேன்னாக்க அப்ப ரொம்ப சந்தோஷமா இருக்கும் என்று ஒண்ணு. அதுவும் இஷ்டம் இல்ல அப்படின்னா கூட அங்கேருந்தே என்ன குளிர கட்டாட்சிச்சேன்னா கூட போறோம், அது வந்ததுனாலே போறன்றத பிரார்த்தனை பண்றேன் இந்த ஸ்லோகத்துல. அப்படிப்பட்ட அந்த கட்டாட்சம் தான் எனக்கு ரக்ஷணமாக இருந்துட்டு இருக்கும், அதுதான் என்ன காப்பாத்துன்றத இந்த ஸ்லோகத்தினால தெரிவிக்கிறார் சுவாமி தேசிகன். அனுயாயி மனோஜ்ஞவம் சநாளைஹி, இதுல கடைசியில சொல்றது என்னன்னு கேட்டாக்க, அனுகம்பாசரி அம்புஜைஹி அபாங்கைஹி அவது, அந்த திருக்கண் கட்டாட்சங்களாலே என்னை ரட்சிக்கட்டும் என்று பார்க்க. இது அந்த கட்டாட்சம் எப்படி இருக்குன்றது, அபாங்கம் எப்படி இருக்குன்றத சொல்லிட்டு வர. அனுயாயி மனோஜ்ஞவம் சநாளைஹி, இது ஒரு தாமிர புஷ்பம் மாதிரி திருக்கண்கள் இருந்துட்டு இருக்கு. வெறும் தாமிர புஷ்பம் இருக்குமா, அந்த தாமிர புஷ்பத்துக்கு காம்பு இருக்கணும், நீளமாக இருந்துட்டு இருக்கணும், அது தாமிர புஷ்பத்துக்கு ஏற்றதாக இருந்துட்டு இருக்கணும், அது அனுசரிப்பதாக இருந்துட்டு இருக்கணும். அது ஆகையால இது நாளம் வம்சம், இப்ப நாளமாக இருந்துட்டு இருக்கிறது வம்சம் மூங்கில் புல்லாங்குழல், அந்த பெருமாளுடைய கண்ணை கண்ணாகிற ஒரு தாமிர புஷ்பத்தை இந்த மூங்கில் இருந்துட்டு இருக்க புல்லாங்குழல் இருக்க இது அனுசரிக்கிறது என்று சொல்ற. இந்த வேணு கானமும் அந்த தாமிர புஷ்பமும் சேர்ந்து ஒரு இருக்கு, தங்களாலுகிற தாமிர புஷ்பத்துக்கு இது ஒரு சதிருசமாக இருந்திருக்கிற நாளமாக இருந்திருக்கு, அனுசரிச்சு இருந்திருக்கு அப்படின்ற. இந்த கோபிகள் எல்லாரும் கூட்டம் கூட்டமா இருந்திருக்காளாம், அந்த கூட்டம் கூட்டமாக இருந்திருக்கச்சே அவள்லாம் அப்படி கும்பலா இருக்கச்சே கண்ணன் அப்படி சிரிச்சுண்டு ஒரு மந்த ஸ்மிதராக இருந்து கொண்டு அந்த கண்ணால ஒரு பார்வை பார்ப்பேறோம், அந்த பார்வை பார்க்கச்சேயே அவள் அப்படியே அந்த மதி மயங்கி போய் ஒரு சோபத்தை அந்த கோபியர்களுக்கு ஏற்படுத்திருமா அந்த கண். பிரஹசிதம் பிரிய பிரேம வீட்சிதம் குஹகனோ மனஹா சோபயந்தி, நோ மனஹா சோபயந்தி, அந்த கண்ணனுடைய பார்வை இவளுடைய மனசெல்லாம் ஒரு பாடுபடுத்தி விடுறது என்று சொல்றாரு. அதுல என்ன பண்ணுவேன்னா கண்ணன் ஒரு சுவாரஸ்யமான ஒரு விஷயம், புல்லாங்குழலை எடுத்துட்டு ஊதுவேறான், புல்லாங்குழல் எடுத்து ஊதுச்சே கண்ணன் அப்படி பாக்குற 500,000 கோபியர்களும் வந்திருக்க, 500,000 கோபியர்களும் பாக்கச்சே யார பாக்குறேன்னு இவளுக்கு தெரியலையே, எல்லாரையும் தான் பாக்குற மாதிரி இருக்கும், கும்பல பாக்குற மாதிரி இருக்கும், எப்படி இருக்கும் தெரியலன்னு அவர் ஒரு டியூன் ஊதினேர்னாக்க அதுல ஊதுச்சு. அதனால என்னன்னா ஒரு கோபியினுடைய ஒரு பேரு அதுல வருமா, அந்த பேர் அந்த கோபியை தான் சொல்றான்றது அவள் காதல மாத்திரம் விழுமா, அதுதான் ஒரு சின்னது. இது அந்த பார்க்கச்சே கூட எந்த கோபிய பாக்குறாரோ அந்த கோபிய கோபியினுடைய பேரை வெளிப்படுத்துவதாக இருந்துருக்கான் இந்த புல்லாங்குழல்ல இருந்து வரக்கூடிய நாதம். அனுயாயி மனோஜ்ஞவம் சனாளை, அனுயாயி பின்தொடர்கின்றது. மனோஜ்ஞ அப்படின்னா இது சிராவியமாகவும் இருந்துருக்கு, அப்படியே அப்படியே நம்மளை ஈர்க்கக்கூடியதாகவும் இருந்துருக்கு. அந்த ஈர்க்கக்கூடியதாகவும் சிராவியமாகவும் இருந்துருக்கிற இந்த வம்சம் இருந்துருக்க கண்ணனுடைய எண்ணம், யாரு கண்ணன் நினைக்கிறாரோ அந்த பெயரை அதுல இருந்து அந்த வேணு காரணத்தினால வேணுனால அந்த பெயரை வெளிப்படுத்தி அவளுக்கு மாத்திரம் தெரியற மாதிரி பண்றதும். பண்ண உடனே அப்படியே பாக்குறாளாம் அவள், போய் ஈடுபட்டு அவரிடத்துல அப்படியே அவரை சேவிச்சு அப்படியே பைத்தியக்காரியாட்டம் ஆயிடுறாளாம் என்று சொல்லுகிறார் நம்மாழ்வார். இது ஆச்சரியமாக சாதிக்கிறார். ஊதும தீங்குழற்கே உயே நான் பது மொழிந்து இடையிடை தஞ்சை கோல தூதுசை கண்கள் கொண்டு ஒன்று பேசி துகுமொழி இசைகள் கொண்டு ஒன்று நோக்கி. அப்படியே அற்புதமான ஒரு இது. பேதுரும் முகம் செய்து நொந்து நொந்து பேதை நெஞ்சர வர பாடும் பாட்டை யாது ஒன்றருகிலம் அம்மா அம்மா மகளையும் வந்தது மகையன் வாராம். இந்த சாயங்காலம் வந்துட்டு இன்னும் மாயன் வரல அப்படின்னா மாலை பொழுது வந்து தலைவி, அந்த தலைவன் வராதது கண்ணன் வராததுக்கோசரம் கொண்டு கதற ஒரு பாசுரம். ஊதும் அத்தீங்குழற்கே உயேன். இங்கு புல்லானுடைய வியாக்கியானம் ஊதும் அத்தீங்குழல்னு சொல்லச்சு. அவர் புல்லாங்குழல் தானே வாசிக்கிறார். புல்லாங்குழல்னு பொதுவா அப்படியே ஈடுபடலாமல்லையோ அந்த புல்லாங்குழல் அதனுடைய ஒரு கானம் அப்படியே மனசு அப்படியே ஈர்க்கும்படியாக இருந்துருக்குன்னு சொன்னா போருமே அப்படின்னா இல்ல இல்ல, அந்த புல்லாங்குழல்ல அவர் சொல்றது எந்த கோபிகையோ அந்த கோபிகைக்கு மாத்திரம் அவளுக்கு மாத்திரம் கேட்கும்படியாக அவளுடைய பெயரை சொல்லி கூப்பிடுறதுதான் அது. அதுதான் சொல்றார் வேற ஒருத்தருக்கும் கேளாமல் ஆட்சியர்களுக்கு மட்டும் கேட்கும்படியாக குழல் ஓதினான் என்று புள்ளான் அதுக்கு வியாக்கியான திருவாயிரப்படியில திருக்குறுகை புள்ளான் வியாக்கியானம் பண்றார். கண்ணன் புள்ளாங்க எல்லாரும் தானே அதுல போய் மோகிச்சுக்கலாம். ஆட்சியர்கள் என்ன கோபர்கள்லாம் இருக்கலாம் எல்லாமே சொல்லலாம் என்ன, எல்லாரும் மோகிக்கல இவாளுக்கு மாத்திரம் காது கேட்கிறான். ஊதும் அத்தீங்குழற்கே உயேன் அது மொழிந்து இடையிடை தஞ்சை கோல தூதுசி கண்கள் கொண்டு ஒன்று பேசி. கண்கள் கொண்டு ஒன்று பேசி, கண்களை கொண்டு பேசுறதாம். கண்கள் பேசுமான்னா, ஆனா இவர் கண்ணனுடைய கண்ணு பேசுமா. தூகுமொழி இசைகள் கொண்டு ஒன்று நோக்கி, இசைகள் கொண்டு நோக்கி, இசைகளால கேட்கதான் முடியுமே தவிர பார்க்க முடியுமா, பார்க்க முடியாது. ஆனா இவரது அப்படி விபரீதம். இவருக்கு இசைகள் சொன்னாக்கா இவருடைய பார்வை ஏற்படுதும். பேதுரும் முகம் செய்து நொந்து நொந்து என்று ஆழ்வார் அனுபவிக்கின்றார். அந்த நிலையை இங்கு சொல்லுகின்றார். அனுயாயி மனோஜ்ஞ வம்சநாளை வனச்சரோ கிரிதட்டேஷு சரந்தீர் வேணுநாஹ்வயதி காசயதாஹி. கண்ணன் ஒரு இடத்துல உட்காந்துட்டு போயிறான். மாடெல்லாம் ஓட்டிங் போவே ஓட்டிங் போயிட்டு ஒரு இடத்துல உட்காந்து அவர் பாட்டுக்கு அவர் மீதி பேரோட கோபர்களோட எல்லாம் விளையாடிட்டு இருப்பார். அப்போ மாடெல்லாம் எந்த மாடு எங்க இருக்குன்னு போய் தேடி போய் கூட்டம் வருவேறன்னா எங்கேயும் போய் தேட மாட்டேறான். இருந்த இடத்திலேயே இருந்துண்டு அந்த புல்லாங்குழலை எடுத்து ஊதி நேர்னாக்க அந்த ஊதர சப்தத்தை கேட்டு அந்த ஒவ்வொரு மாட்டுக்கும் அதுக்கு தனித்தனி சங்கேதம் வருமா. என்ன கண்ணன் கூப்பிடுறாரு என்ன கண்ணன் கூப்பிடுறாருன்னு அந்த சங்கேதத்தை தெரிஞ்சுட்டு எல்லாம் ஓடி வந்துருமா. அந்த மாதிரி இவர் இவருடைய அனுயாயி மனோஜ்ஞவம் சனாளை கண்ணனுடைய கட்டாட்சம் எப்படி இருந்துருக்குனாக்க மனோஜ்ஞமாக இருந்துருக்கு. அந்த கண்ணனுடைய எண்ணத்தை பிரதிபலிப்பதாக இருந்துருக்கு. கண்ணனுடைய திருக்கண்களை அது தொடர்வதாக இருந்துருக்கு. அப்பேற்பட்டதாக இருந்துருக்கு என்று சொல்லுகின்றார். ஸ்பர்சித வல்லவி விமோகை, ஸ்பர்சித வல்லவி விமோகை என்று சொல்ற. இதனாலேயே கொடுக்கப்பட்ட ஸ்பர்சம்ன்றது இருக்க தொடர்றது மாத்திரம் இல்ல, கொடுக்கறதுன்னு ஒரு அர்த்தம் இருந்துருக்கு ஸ்பர்சத்துக்கு. அமரகோஷத்துல வியாக்கியானம், அமரகோஷத்துல சொல்லச்சு ஸ்பர்சம்ன்றதுக்கு ஸ்பர்சனம் ஸ்பிருஷ்டி தானயோகோ அப்படின்றது. அந்த தொடர்றது மாத்திரம் இல்ல கொடுக்கறது. வல்லவி விமோகிஹி, இவர்களுக்கு இப்படிப்பட்டதாக இருந்திருக்கிற ஒரு ஆச்சரியமான ஒரு குழல், இந்த குழலினுடைய ஓசையினாலையும் கடாட்சத்தினால, கண்களுடைய கடாட்சத்தினாலையும் இது தன்னையே மோகிக்கும்படியாக பண்றது. விமோகம்னாக்க விசேஷமான மோகத்தை உடையவர்களாக இருந்திருக்கிறது, மோகக்கங்களாக இருந்திருக்க எல்லாரையும் மோகிப்பிக்கும்படியாக பண்ணுகின்றது என்று சொல்ல, அது இந்த இடத்துல ஸ்பர்சித வல்லவி விமோகை. மோகே மோகே ராமபத்ரஸ் ஜீவம் அப்படின்னு சொல்றார். ஒவ்வொரு மோகத்திலையும் தன்னுடைய ஜீவனமே இருந்துருக்கு. இது எப்படி மோகிக்கப்படும்? புல்லாங்குழலை எடுத்து கண்ணன் கணக்கு ஊதி நேர் சொன்னா மொத்த பேரையும் மோகிக்க பண்ணிடுறதுன்னு பெரியாழ்வார் 10 பாசுரங்கள்னால சொல்றார். நாவலன் பெரிய தேவனில் வாழும் நங்கமீர்கள் ஈதோ ஒரு அற்புதம் கேளி என்று சொல்ற. இங்க ஒரு அற்புதம் நடந்துட்டு இருக்கு, இத பாரு என்று சொன்னார். கண்ணன் குழலை எடுத்து ஊதினே சொன்னாக்க அங்க என்ன நடக்கிறதுன்னு, மேனகையோடு திலோத்தமை அரம்பை ஒரு பசியர் அவர் வெல்கி மயங்கி வானகம்படியில் வகைதிறப்பின்றி ஆடல் பாடல் அவை மாறினர் தாமே. அங்கு இந்திரனுடைய சதஸ்ல தேவலோகத்துல ஆடிந்து நர்த்தனம் பண்ணிருக்கிற மேனகை, திலோத்தமை, ரம்பை, ஊர்வசி இவா எல்லாருமே கண்ணனுடைய குழல் ஊதல் அந்த சப்தத்தினால மயங்கி போய் அங்க இருக்கிற நிலையை விட்டுட்டு அங்கேருந்து இங்க ஓடிட்டாளாம், இங்க வந்துட்டான் அப்படின்னா, அவியுணா மறந்து வானவர் எல்லாம் ஆயர் வாடி நிறைய புகுந்தீண்டி செவியுணாவின் சுவை கொண்டு மகிழ்ந்து கோவிந்தனை தொடர்ந்தென்றும் விடாரே. எல்லா இடத்துலயும் யாகம் பண்ணிருக்காளாம், யாகம் பண்ணச்சே ஹவிஸ் எல்லாம் இந்திராயசா வருணாயசா சோமாயசான்னு தேவதைகளுக்கெல்லாம் யாகத்துல ஹவிஸ் கொடுத்துட்டு இருக்காளாம். அந்த ஹவிஸ போய் வாங்கிக்கிறதுக்கு இவாளுக்கு மனசு இல்லையாம். அதை விட்டுட்டு அங்கேருந்து மொத்த பேரும் திருவாயிர்பாடிக்கு ஓடி வந்துட்டாலாம் கோவிந்தன் குழல் கோடு ஊதின போதுன்னு. அந்த கண்ணனுடைய குழலோசியை கேட்டு அவியுணா மறந்து மாணவர் எல்லாம் ஆயர்பாடி நிறைய புகுந்து ஏந்தி, அந்த திருவாயர்பாடி மொத்தம் தேவதைகளை 30 கோடி தேவர்களும் அங்க வந்துட்டாலாம், செவியுணாவின் சுவை கொண்டு மகிழ்ந்து கோவிந்தனை தொடர்ந்தென்றும் விடாதேன். அந்த கோவிந்தனை தொடர்ந்து எங்கேயும் விடாமல் இருந்திருக்கார் என்று சொல்ற. அவள்லாம் அனுபவிக்க தெரிஞ்சவா அவள்லாம் அனுபவிக்கிறான்றது வேற விஷயம். ஆனா அங்க இருந்திருக்கிற பறவைகள் மான்கள் அதெல்லாம் கூட கண்ணன் குழல் கொண்டு ஊதின போது அனுபவிச்சதுன்ன. பறவையின் கணங்கள் கூடு துறந்து வந்து சுழ்ந்து படுகாடு கிடப்ப, கூட்டுல இருந்த பறவைகள் எங்கெங்க இருந்ததோ மொத்த பறவைகளும் வந்துடுதான். மருண்டு மான்கணங்கள் மெய்கை மறந்து மெய்ந்த புல்லும் கடைவாய் வழி சோறான். கண்ணன் குழல் எடுத்து ஊதினேரா மான்கள்லாம் அங்க புல்லு மேய்ஞ்சின் இருக்கு. அந்த மேய்ஞ்சின் இருக்கிற மான் எல்லாம் அது அப்படியே மேயர்த்து நிறுத்திட்டு, மேயர்த்து நிறுத்தினா நிறுத்திட்டு போட்டோம், அதை பத்தி கூட விசாரம் இல்ல. அந்த வாயில புல்லு வச்சுட்டு இருக்க, அந்த புல்ல அதை அசை போட்டு அதை முழுங்கணும்ன்ற எண்ணம் கூட அதுக்கு இல்லையா. மெய்ந்த புல்லும் கடைவாய் வழி சோர இரண்டு பாடும் துலங்கா புடைபயரா எழுது சித்திரங்கள் போல நின்றனவே, சித்திரங்கள் போல நின்றனவேன்னு அப்படியே மெய்மறந்து அந்த வேணுகானத்தை கேட்டுருக்கு என்று சொல்றார். இது வல்லவி விமோகைகி அவஸ்பரிசித வல்லவி விமோகைகி மனோஜ்ய வம்சநாளைகி அவத்து ஸ்பரிசித வல்லவி விமோகின்னு கோபியர்களுக்கெல்லாம் மோகத்தை உண்டு பண்ணக்கூடியதாக இருந்திருக்கிறது. அப்பேற்பட்டதாகவும் அனகஸ்மித சீதளைஹி ஒரு மந்தஹாசம், கண்ணன் கோபியர்கள் பார்த்த உடனே ஒரு புன் சிரிப்பு சிரிக்கிறார். அது குளிர்ந்ததாக இருந்திருக்கிற சீதள், அனகமாக தோஷமில்லாததாக இருந்திருக்கிற ஒரு சீதள், மனசுல ஒரு கல்மஷத்தோட அது யாரான கணக்கு சிரிச்சாள்னாக்கா புண்ணு இருக்கான்னாக்கா அந்த மனசுல இருக்கிற கல்மஷம் அந்த சிரிப்பு நீ சிரிச்சியானா கூட அதுல வெளிப்பட்டு போயிடுமோ. ஆனா இங்க கண்ணனுடைய சிரிப்பு என்னன்னா மொத்த பெரிய ரக்ஷணம் பண்ணணும்ன்ற ஒரே ஒரு எண்ணத்தோட இருந்திருக்கிறதுனால துளி கூட தோஷமே இல்லாததாக இருந்திருக்கிறது. அப்பேற்பட்ட பார்வை எப்படி இருந்து அந்த அதுக்கு அனகஸ்மித சீதளைஹி அனுகம்பா சரிதம் புஜைஹி, தயையாகிற ஒரு நதி, அந்த நதிக்கு இந்த பெருக்கங்கள் தாமிர புஷ்பமாக இருந்திருக்கு. நல்ல குளங்குளமா ஜலம் இருக்கு, அந்த ஜலத்தினுடல கண் இருக்கு, அந்த ஜலமா இருக்கிறது நதி, அந்த நதி தய, அந்த தயையாகிற நதிக்கு அதுல ஒரு வெறும் நதி இருந்தா நல்லா இருக்காது, அதை பாக்கிறதுக்கு அழகா இருக்கணும் அப்படின்னாக்க அதுல தாமர புஷ்பம் இருக்கணும். அந்த தயைய பெருக்குகின்றதாக பிரதீட்சண சுதாசிந்து வீச்சு விட்சேப சீக்கரை அருண்ய மாருதானேத்தை சீதளை ரபிஷிஞ்சமாம்னு திருக்கச்சி நம்பிகள் பிரார்த்தனை பண்றார் தேவ பெருமாள். அவருடைய கட்டாட்சத்தினாலேயே என்ன குளிர செய்ய வேண்டும், என்ன அபிஷேகம் பண்ணணும்னு சொல்றார். இங்க சுவாமி பாரிப்பது அனுகம்பா சரிதம் புஜைஹி அபாங்கைஹி, அந்த கட்டாட்சங்களாலே மாம் என்னை அவது ரட்சிக்க வேணும். இது பிரார்த்தனை. இப்படிப்பட்ட நீர் நான் ஆசைப்படுறேன் பிரத்யக்ஷமா சேவிச்சு உமக்கு பாத சேவனம் பிரத்யக்ஷமா சேவிச்சு உம்முடைய திருவடிய பிடிச்சு விட்டு நான் உம்ம பார்க்கணும் உமக்கு கைங்கரியம் பண்ணணும்னு பாரிக்கிறேன். அது நடக்கல. இது நடக்காத நிலையில இது ஆசைப்பட்டதுனால மானச பிரத்யட்சமும் எனக்கு போயிடுச்சு. சரி, மானச பிரத்யட்சமும் போனா கூட மறுபடியும் அந்த மானச பிரத்யட்சம் ஏற்படணும், நீர் எனக்கு மேல மின்ன வந்து தோணணும்னு சொன்னார். இந்த முன்ன வந்து தோன்றதுன்றது இருக்கு, அது என்ன சுலபமான விஷயமா, இத போய் பிரார்த்திக்கிறியே என்று கேட்டா அதுக்கு அடுத்தது சொல்றார். ஒண்ணு எனக்கும் அவருக்கும் ஒரு செயற்கை ஏற்படணும், சம்ஸ்லேஷம் ஏற்படணும். அந்த சம்ஸ்லேஷம் எப்படிப்பட்ட சம்ஸ்லேஷம், ஒண்ணு அவரானா என் முன்ன வரணும், நானானா அவர்கிட்ட போகணும், அவர் என்னண்ட வராது போனா போட்டோம், நான் அவரிடத்துல போய் அனுபவிக்கும்படியாக பண்ணட்டோம், அவருண்ட போறதும் முடியாது பண்ணலாம், அதுவும் என்னால முடியாதுன்னா கூட அங்க இருந்துட்டே அவருடைய கட்டாட்சம் என் மேல விழட்டும்னு சொல்றாரு. அந்த கட்டாட்சம் எப்படிப்பட்டது என்பதுதான் இது வரைக்கும் சொல்லி சொன்னார். இப்ப ஏற்பட்ட அந்த கட்டாட்சம் இருக்க அனுயாயி மனோஜ்ய வம்சநாளைகின்னு சொல்லக்கூடிய அந்த புல்லாங்குழல்னாலே அந்த கட்டாட்சத்தை பின்தொடர்கின்ற புல்லாங்குழலே உடைத்தானதாகவும் இருந்திருக்கு. அந்த கோபியர்கள் எல்லோரையும் மோகிப்பிக்கும்படியானதாக அந்த கட்டாட்சம் இருந்திருக்கு. அனகஸ்மிதம், அது அப்படியே ஒரு புன்சிரிப்பு, குற்றமில்லாத புன்சிரிப்பைக்கு காரணமாகவும் இருந்திருக்கு. அப்பேற்பட்ட அப்பாங்கைகளையும் அந்த கட்டாட்சத்தினால என்ன அனுகிரகம் பண்ணணும்னு சொல்றார். தேவநாயக பஞ்சாசத்துல சொல்லும் பொழுது பிம்பாதரம் ஸ்பிருஷதி ராகவதி மதிர்மே அப்படின்னு, இந்த எப்பெல்லாம் சொல்லச்சே மதிஹி மே, தன்னை ஒரு நாயக்க மதியின்னு ஸ்ரீலிங்கம், ஸ்ரீலிங்கமாக தன்னை சொல்லி அந்த பெருமாளுடைய பிம்பாதரம் ஸ்பிருஷதி, அந்த பெருமாளுடைய ஆதரங்களை தொடுகிறது என்னுடைய என்று பாரிக்கின்றார். அதே மாதிரி பகவத் ஜான சோபத்துல கூட மாமிகேயும் மனிஷா வத்ராபிக்ஷாம் பிபதி அப்படின்னு தன்னுடைய புத்திய ஸ்திரீயாக அனுபவிக்கிறதுனால இங்கேயும் நாயிகா பாவத்தை ஆசிரியத்து பெருமாளை கண்ணனா அனுபவிக்கணும்னு சுவாமி தேசிகன் பாரிக்கின்றார் என்பது பெரியோர்களுடைய திருவள்ளம். இந்த சுவாமி தேசிகன் பிரார்த்தித்த மாதிரி அந்த எம்பெருமானுடைய கட்டாட்சம், கண்ணனுடைய கட்டாட்சம், குளிர்ந்த கட்டாட்சம் நம்மேலும் விழுந்து நாமும் கண்ணனுடைய அனுகிரகத்தை பெற வேண்டும் என்று பிரார்த்தித்துக் கொண்டு இந்த உபன்யாசத்தை நிறைவு செய்கிறேன். கவிதார்க்கிக சிம்ஹாய கல்யாண குணசாலினே ஸ்ரீமதே வெங்கடேசாய வேதாந்த குரவே நமஹா.